மாறாது, பெண் மனசு மாறவும் மாறாது. ஓடத்தண்ணி உப்புத்தண்ணி ஆகவும் ஆகாது, பெண் மனசு மாறவும் மாறாது. தங்கத்தை சுட்டாலும் தண்ணீரம் போகாது, புத்திதான் கெட்டாலும் அன்பு மட்டும் மாறாது. தங்கத்தை சுட்டு